சாமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சித பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதாபிதாய்வ தயஸ்தனயா விபூதிஸ் சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரீகுலம் ப்ரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்திதார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்க்ரிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் ப்ரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சதகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிடேன் என்ற ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிறையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர் போன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாக முனீந்திரவம் செய்திராடப்தீந்து தத்வேரித ஸ்ரீமச்சி குருகேச கிருத்தசடதி வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்யா சுதிஹிர சூரியுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிபக்தாம் சுதாஹுதி பிதாமஹஸ்ய பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் சதாரி நாமானமஹம் ப்ரபத்யே. ஆத்மாவானவன் அனாதிகாலமாக சம்சாரத்திலேயே இருக்கக்கூடியவன் எம்பெருமானை விட்டு பிரிந்து இருக்கான். அதாவது இவன் இருக்க வேண்டிய இடம் ஸ்ரீகுண்ட லோகத்தில் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து எம்பெருமானோட கூட இருக்கணும். அப்படித்தானே நித்தியர்கள் இருக்கிறார்கள், அப்படித்தானே முக்தர்கள் இருக்கிறார்கள். அதே போல எல்லா ஜீவர்களுக்குமே அந்த ஸ்வரூப யோக்கியதை என்பது உண்டு. எம்பெருமானோடு கூட இருந்து அவனை அனுபவித்து சுதந்திரமாக இருக்கக்கூடியதற்கான ஒரு யோக்கியதை உண்டு, தகுதி உண்டு. தகுதி இருந்தாலுமே அதை அனுபவிக்க முடியல இவனால. அந்த பகவத் கைங்கரியத்தை இழந்து நிற்கிறான் கர்மங்கிற காரணத்தினாலே. இந்த சம்சாரத்தில் வந்து இருக்கான், சம்சாரத்துல கட்டுப்பட்டு இருக்கான், கர்மத்தினாலே கட்டுப்பட்டு சம்சாரத்துல இருந்துருக்கான். இது பகவானை விட்டு பிரிந்து பகவத் அனுபவத்தை இழந்து இவன் இருக்கக்கூடிய நிலை. இந்த நிலை பாதி பேருக்கு தெரியல, நம்ம இப்படி இழந்திருக்கோங்கிறது தெரியல. அது போகட்டும், அது தெரிந்தவர்கள் அதை நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்கான். ஐயோ இப்படி பகவானுடைய ஒரு அனுபவத்தை இழந்து நிற்கிறோமே அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர்கள் உபாயம் பண்ணின அப்படின்னா ஒரு கால விசேஷத்திலே அவர்கள் தீவி குண்டலோகத்துக்கு போவார். அங்கே பகவானோடு ஆனந்தமாக சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படின்னு பிரகஸ்திய சாஸ்திரங்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்கா. சரியா இந்த பகவானை விட்டு பிரிந்த நிலை அப்படின்னு ஒன்று கொள்வியோ அதுதான் ராத்திரி. பகவானோடு சேர்ந்து இருக்கும் நிலை அப்படிங்கிறது பகல் என்பதாக அழகா சொல்றான். உபநிடதம் சொல்ற எம்பெருமானோடு சேர்ந்து இருந்துட்டான்னா அதுக்கப்புறம் பகல் தான், ராத்திரிங்கிறதே கிடையாது. சிவகண்ட லோகத்துல பகல் மட்டும்தான், ராத்திரின்னு ஒண்ணு கிடையாது. ராத்திரினா அஜ்ஞானம், ராத்திரினா இருட்டு, தேஜஸ் கிடையாது, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸ்ரீரங்கம் இருச்சம்தான் இருக்கும், இருட்டு கிடையாது. ஞானம்தான் இருக்கும், அஜ்ஞானம் கிடையாது. அதனால அந்த சீனிகண்ட லோகங்கிறது பகல்னு வச்சுப்போம். ஒரு பகலுக்கு முன்னாடி ராத்திரி இருக்க முடியும். அந்த மாதிரி இந்த சம்சாரம் அப்படிங்கிறது ராத்திரியா. சம்சாரத்தை பல விதமாக சொல்வது வழக்கம். சம்சாரங்கிறது காடு அப்படின்னு சொல்லுவான், சம்சாரம் என்கிற அக்னி அப்படின்லாம் சொல்லுவான். இந்த மாதிரி பல விதமாக சொல்றது வந்து அந்த மாதிரி சம்சாரங்கிறது ஒரு ராத்திரி அப்படின்னு சொல்ற வழக்கம். ராத்திரியில ஞானம் பிறக்காது, யாருக்குமே வழி தெரியாது. அந்த மாதிரி சம்சாரத்திலே ஞானம் பிறக்காமல், சம்சாரத்திலே வழி தெரியாமல் எங்கேயோ போய் எங்கேயோ விழுந்து என்னமோ பட்டுன்னு இருக்கான். அதனால இந்த ராத்திரி அதுவும் நீண்ட ராத்திரியில இருக்க நீண்ட சம்சாரத்துல இருக்க மாதிரி இருக்கான். போக மோக்ஷாந்தராலே காலம் கஞ்சி ஜெகத விதினா கேலசி காப்பியமானாஹா அப்படிங்கிற ஸ்வாபோத்போத, இது ராத்திரியில தூங்குற மாதிரி. அது உத்போத, அது முடிச்சுட்டு இருக்கா மாதிரி. இது மோட்சங்கிறது. போக மோக்ஷாந்தராலே, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கானா சரணாகதி பண்ணுவான் அப்படின்னு தேசியன் அழகா ஒரு ஸ்லோகத்துல சொல்ற. எதுக்கு அதுக்கையும் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஆழ்வார் இருக்கக்கூடிய நிலைக்கு சுவாபதேசமாக நாம இந்த அர்த்தம் வச்சுக்கலாம். ஆழ்வார் வந்து எம்பெருமானை விட்டு பிரிந்து அந்த சோகம் தாழ முடியாமல் அவர் அடக்கி கொண்டிருக்கிறார். அதுல அடிக்கடி பார்த்தோம்னா ராத்திரி ராத்திரின்னு ராத்திரியை பத்தி சொல்ற. ஒரு நாயிகா பாவத்துல ஆழ்வார் இருக்கிறபடினாலே நாயகைகளுக்கெல்லாம் நாயகனை விட்டு பிரிந்து இருக்கும் போது பகல் நேரத்தை கூட பொறுத்து கொண்டு விடலாம், ஆனால் இரவு நேரத்தை பொறுத்து கொள்ள முடியாது. ரெண்டு பேருக்குமே, நாயகன் நாயகி ரெண்டு பேருக்குமே விரகத்துல இரவு நேரம் அப்படிங்கிறது பொறுத்துக்க முடியாமல் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, பகல்ல அந்த நாயகன் விஜாட்டா கூட இன்னும் 10 விஷயங்கள் இருக்கு. 10 பேரோட பேசிட்டு இருக்கலாம், 10 விஷயங்களை பார்த்துட்டு இருக்கலாம், வேடிக்கையானா பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா இங்க அப்படி இல்லை, ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாய் நீரெல்லாம் தேறி ஓர் நீளிரவாய் நீண்டதால் அப்படின்னு ஆழ்வார் தவிக்கிறேன். மற்ற பேரும் தூங்கிட்டா இருட்டாருக்கு எங்க பார்த்தாலும் எதையும் பார்க்க முடியல, யாரோடையும் பேச முடியல, எந்த சப்தமும் காதலுக்கு வேண்டிய நிசப்தமா இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல ஓர் நீளிரவாய் நீண்டதால் அப்படின்னு நீண்ட ஒரு ராத்திரி, காலராத்திரி மாதிரி நீண்ட ஒரு ராத்திரியாக இருக்கிறதே அப்படின்னு எம்பெருமானை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நாயகியாக ராத்திரி நேரம் வந்த போதே அது ரொம்ப நீண்டு இருக்கிறதாக பாவித்து, ஏன்னா எம்பெருமானை விட்டு பிரிந்து இருக்க அப்படினாலே அப்போ இந்த பாசனங்கள் அருள் செய்கிறார் அப்படின்னு வருது. இது முக்காசி எல்லா பாசனத்திலுமே இந்த ராத்திரியை பற்றி அழகா சொல்ற. ஓர் இரவு ஏழு ஊழியாய் அப்படின்னு போன பாட்டு, ஒரு ராத்திரிங்கிறது ஏழு ஊழியாயிருக்கான். ஒரு ஒரு ராத்திரி இது, அதுவே ஏழு கல்பமாயிரு. ஓரிரவு ஏழு ஊழியாய், ஒரு கல்பமாயி போல ஒரு ராத்திரியே ஏழு கல்பமா இருக்கும். மெய் வந்து நின்று உண்மையாகவே மெய்யாகவே வந்து முன்னே நின்று அப்படிங்கிற அந்த மாதிரி ராத்திரி காலமானது அவ்வளோ நீண்டதாக இருக்கும் முடியாத இவருடைய அனுபவம். நான் விரகத்தினாலே ஒவ்வொரு கணமும் போகிறது கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு துடிகி யுகா இருக்கேங்கிற ஒரு திருட்டியும் ஒரு யுகம் மாதிரி போறது. ஒரு கஷ்ட காலங்கிறது ஒரு யுக காலம் மாதிரி போயிட்டு இருக்கு. இப்படி ராத்திரியில எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு கஷ்டப்பட்டு இருக்காருங்கிறது சம்சாரத்திலே எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சமானமா இருக்கு. எம்பெருமான் எப்ப வந்து கூட்டுக்க போறானோ அப்படின்னு சொல்ற, ஒவ்வொரு பாட்டிலுமே சொல்ற. கைவந்த சக்கரத்து என் கண்ணனும் வாரானால், மண்ணின்ற சக்கரத்து எம் மாயவனும் வாரானால், தூப்பால வெஞ்சங்கு சக்கரத்தன் தோன்றானால், காரந்த மேனி நம் கண்ணனும் வாரானால், காவிசேர் வண்ணன் என் கண்ணனும் வாரானால் காயும் கடுஞ்சிலை என் காக்குத்தன் வாரானால் அப்படின்னு பகவான் வரலையே பகவான் வரலையே அப்படின்னு அதே தானே சொல்லிட்டு இருக்க. அப்போ எம்பெருமான் வராமல் வச்சுக்காங்க அப்போ அந்த ராத்திரி முடியும். அந்த மாதிரியாக நாமளும் எம்பெருமான் வந்து நம்மை கூட்டிக் கொள்ளவில்லையே கதா கதா கதா கதா புனஸ்கரிக்க ரசாங்க கல்பதான் ஆரம்பிக்கிற ஆளுவன் எப்ப என்ன வந்து கூட்டுக்க போறேன் இன்னும் வரக்கானுமே அப்படிங்கிற சுவாமி ராமானுஜன் சாதிக்கிறார். அந்த மாதிரியாக எப்பொழுது எம்பெருமான் வரப்போறானோ அப்படின்னு அவனையே எதிர்பார்த்துண்டு இப்ப அவனை பிரிஞ்சு இருக்கும் இப்ப அவனையே எதிர்பார்த்து எதிர்பார்த்துண்டு இங்கே இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய நிலையை ஒக்கும்படியாக அவர்களுடைய நிலைக்கு ஒரு உதாரணம் சொல்லும்படியாக சொல்லலாம் சாபதேசமாக. அதாவது எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு அத்தனை துக்கப்படணுமா நாம எப்படிப்பட்ட எம்பெருமானோட கூட இருக்கணும் சீவியத்துலகத்தை எப்படி ஆனந்தமா இருக்க வேண்டியவா. நாம ஏதோ வந்து இங்க உட்காந்து இந்த ஆகாரத்துக்கும் நிதிரைக்கும் இதுக்கெல்லாம் வசப்பட்டு சரீர ஜென்மங்களுக்கு வசப்பட்டு உடம்பு நோய் நோய் இல்லாம பாத்துக்கணுமே அப்படின்னு இதுக்காகவே காலத்தை கழிச்சுண்டு இப்படி போயிட்டு இருக்கு. உடம்பையே பெருசா நினைச்சுட்டு இருக்கோம் ஆத்மாவுக்கு வரக்கூடிய பகவத் அனுபவம் அப்படிங்கிறது தெரியல. இந்த ராத்திரியும் நீண்ட ராத்திரி மாதிரி இருக்கு. இல்ல வயசாகி கட்டத்துல போது எப்ப வந்து எம்பெருமான் கூட்டுக்க போறானோ அப்படின்னு ஆயிடும் சலிச்சு போயிடும். அந்த மாதிரி நிலையில ஆழ்வார் அருளிச்சேர பாசகங்கள் ஆனபடினாலே இங்கே ஒவ்வொரு பாசகத்திலுமே இரவை பற்றி இருக்கு. ஒவ்வொரு பாசகத்திலும் எம்பெருமான் எப்ப வரப்போறான் வரப்போறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. வெண்சுடர் இப்போ நம்ம வந்து ஒன்பதாவது பாசகம் பார்க்கிறோம். வெண்சுடரில் தானடும் ஆள் வீங்கிருளின் மின்துளியாய் அஞ்சுடர வெய்யோன் அணி நெடுந்தே தோன்றாதாள் செஞ்சுடர் தாமரை கண் செல்வனும் வாரானால் நெஞ்சினர் தீர்ப்பார் இனியார் நின்று உருகுகின்றேனே. அதாவது வெஞ்சுடரில் தானடுமாள் வெங்கருளின் வெண்துணியாய் ராத்திரியானது ரொம்ப அதிகமான ஒரு இருட்டோடு கூட இருக்கிறது. அதிலும் சின்ன சின்ன துளிகளாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த ராத்திரியும் இந்த மழையும் என்னை அக்னியை காட்டிலும் மிக அதிகமாக என்னை சுடுகின்றன எனக்கு வருத்தத்தை கொடுக்கின்றன. அப்படி இருக்கும்போது அழகான ஜோதிஷை உடையவனான அந்த சூரியன் அவன் தேரில் ஏறி சூரியனுடைய காலத்திலே வர வேண்டும் அல்லவா. ஆனால் அப்படிப்பட்ட சூரியனும் வருகிறதில்லை. இனி இந்த திசையிலும் அவன் வாராத பின்பு என்னுடைய நெஞ்சு இடர் மனோ துக்கத்தை யார்தான் போக்குவார், யாராலும் போக்க முடியாமல் இருக்கிறதே அப்படின்றதாக அர்த்தம். செஞ்சுடர் தாமரைக்கும் செல்வனும் வாரானார் சூரியனாவது வரணும் இல்ல தாமரைக்கண் பெருமானாவது வரணும். சூரியனும் வரல தாமரைக்கண்ணான பெருமானும் வரல அப்படி இருக்கும்போது என்னுடைய மனோ கட்டத்தை யார்தான் தீர்க்க போகிறார் அப்படின்னு அர்த்தம். வெஞ்சுடரில் தானடும் ஆள் தீங்குருளின் துளியாய் வீங்கு இருள் அங்கு வீங்கி இருக்கக்கூடிய இருள் வீங்கி இருக்கிறதுனா அதிகமா இருக்கிறது மிக அதிகமாக ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு இருட்டு. அந்த வீங்கிருளின் மின்துளியாய் சூக்மமான துளிகளாக வருஷ பிந்துக்கள் மழை சின்ன சின்னதாக சூக்மமாக மழையும் பெய்கிறதா இருந்தா இதெல்லாம் இந்த நாயகனுக்கு நாயகிக்கெல்லாம் ரொம்ப துக்கத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ ராத்திரி வேற மழை வேற எம்பெருமானை பிரிஞ்சு நான் கஷ்டப்பட்டு இருக்கேனே நினைக்கிறார். அது என்ன ஆகும் கேட்டானா வெண்சுடரில் தானடுமாள் வெம் அந்த உஷ்டமான அக்னியை காட்டிலும் அதிகமாக என்னை அது அடும் என்னை அது பொசுக்குகிறது. எது ராத்திரியும் அந்த மழையில் தென்றல் காற்று கூட என்னை பொசுக்கிறதுன்னு முன்ன சொன்னார். சந்திரன் வந்தா சந்திரன் கூட பொசுக்கிறது, என்னை பொசுக்குகிறது அப்படின்லாம் சொல்லுவா, சுடுகிறதுன்னு அப்படிலாம் சொல்ற வழக்கம். அந்த ரீதியில வெண் சுடலில் தானுமாள் நல்ல அக்னி, அந்த அக்னி சொல்றத காற்றும் அதிகமா சொல்றதுதான் இந்த இருப்பம். வீங்குருளின் துணியாய் அஞ்சுடர வெய்யோன் அணிலெடுந்தோர் தோன்றாதான். அதுக்கப்புறம் நம்முடைய கஷ்டத்தை போக்கடிக்கக்கூடியவன் யாரு அப்படின்னா சூரியன். அவன் வந்தாச்சுன்னா இந்த ராத்திரி கஷ்டம் போகும். அழகான ஜோதிஷ் அம்சுடர், அழகான ஜோதிஷ் உடையவன். வெய்யோன் அப்படின்னா உஷ்ணமான கிரணத்தை உடையவன். அஞ்சுடர வெய்யோன், வெயில் வெயில்ல உஷ்ணமான கிரணம். அஞ்சுடர வெய்யோன் உஷ்ணமான கிரணத்தை உடைய அந்த சூரியன், அவனுடைய அணி நெடுந்தேர் அழகான நெடுந்தேர் நீண்ட தேரானது தோன்றாதால் அரளியே. முதல்ல சூரியன் வரத்துக்கு முன்னாடி ஒரு தேர்ல ஏறிதானே சூரியன் வரான். சப்தாஸ்வஹா அப்படின்னு ஏழு குதிரைகள் பூட்டின தேர்ல ஏறி சூரியன் வரானா? இப்போ சூரியன் வரத்துக்கு முன்னாடி இந்த பிரகாசம் வந்துடும், அவனுடைய பிரகாசமானது முன்னாடி வந்துடும் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். முதல்ல வெளிச்சம் வந்துடும், அப்புறம்தான் சூரியன் வரான் உதயத்துல. அப்போ அந்த தேர்ல ஏறி அவன் வரணுமே, அந்த தேராது வரதா எங்கேயாவது பார்த்தா எங்கேயும் வரட்டானுமே. அஞ்சொடர வெய்யோன் அணி நெடுந்தே தோன்றாதான். அதாவது இந்த ராத்திரியை போக்கி நம்முடைய கஷ்டத்தை போக்கு இருக்கக்கூடியவன் அந்த சூரியன், அழகான ஜோதிஷ்தானே. ஜோதிஷ்தானே ராத்திரியை போக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூரியனுடைய அணி நெடுந்தேர் அந்த தேர் கூட வரக்காணுமே. சூரியன் வரட்டா பரவாயில்ல, பகவானாவது நேரம் வந்தா என்னுடைய துக்கம் தீரும். ஆனால் செஞ்சுடர் தாமரைக்கண் செல்வனும் வாரானார். செஞ்சுடர் தாமரைக்கண், சிவப்பு சுடர் மாதிரி இருக்கக்கூடிய தாமரைப்பூ, அந்த தாமரைப்பூவை திருக்கண்களிலே உடையவன், அதாவது தாமரைப்பூ போன்ற திருக்கண்கள் உடையவன் அப்படின்னு. அவன் செல்வன், செல்வன சிவபதி. செஞ்சுடர் தாமரைக்கண் செல்வனும் வாரானால் அப்படின்னு. அப்படிப்பட்ட எம்பெருமானும் வரவில்லையே. அப்போ நெஞ்சு இடர் தீர்ப்பார் இனி யார், இனி யார்தான் என்னுடைய மனசு கஷ்டத்தை யார் தீர்க்க போகும்? இன்று உருகுகின்றேனே, நான் வேற வழி இல்லாமல் இதையே நினைத்து உருகி கொண்டிருக்கிறேன். நின்று நின்று உருகுகின்றேன், உருகுகின்றேன் சொன்னா போதும், நின்று உருகுகின்றேன் அப்படின்னு சொன்னார். நின்றுனா இப்படியே ஆயிடுச்சு என் கதை, இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் பீகிக்கொண்டே நின்று கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நின்று முடியாதே, கால தத்துவம் எல்லாம் துக்கியாய் என்று உருகுகின்றேன். அதாவது ஏதோ இன்னைக்கு உருகுறேன் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல, இந்த வருஷம் உருகுகிறேன் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல, நின்று உருகுகிறேன் அப்படின்னு. காலம் இருக்கிற வரைக்கும், கால தத்துவம் இருக்கிற வரைக்கும் என்னுடைய துக்கம் முடியாது போல, எத்தனை காலம் ஆனாலும் முடியாது போல இருக்கே, அப்படி உருகி கொண்டிருக்கிறேனே அவனை தெரிந்த துக்கத்தினாலே என்பதாக சாதிக்கிறேன். இது பிள்ளாவுடைய சீ சுத்தி வெண்சுடரில், வெண்சுடரில் தானரான் என்றது வீங்குருளின் துணியாய் அன்சுடர் வெய்யோன் அணிநெடுந்தே தோன்றுகிறதில்லை. செஞ்சுடர் தாமரை கண் செல்வனும் வருகிறடன், இனி நெஞ்சுடர் தீர்ப்பாரார் முடிய பெறாது காலகத்துவெல்லாம் நின்று உருகான் நின்றேன் என்கிறாள். இப்படி ஆகும்போது நெஞ்சியிட தீர்ப்பார் இனியார், இனியார் என்னுடைய கஷ்டத்தை தீர்ப்பார்கள். நின்று உருகுகின்றேனே அப்படிங்கிறதுக்கு, நின்று அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான் காலத்தத்துவம் எல்லாம், காலத்தத்துவம் முடிகிற வரைக்கும் நான் கஷ்டப்படணும், இந்த கஷ்டத்திலேருந்து மாறணும்னா ஒரே வழி என் உயிர் போகணும். ஆனால் உயிரும் போகாமல் முடிய பெறாதே காலத்தத்துவம் எல்லாம் நின்று உருகான் இருக்கிறேன் என்கிறாள் அப்படின்னு. இதுல சாஸ்திரம் ஒரு விஷயம் சொல்லிருக்கார், நெஞ்சிடர் இத்தியாதி வேறு ரட்சகர் இல்லை என்று இத்திருவாய்மொழியிலே அசகரி சொல்லுகையாலே ஜெகத் திரக்ஷா தீட்சிதத்துவம் என்கிற பகவத் குணம் இத்திருவாய்மொழிக்கு பிரதிபாத்தியம் என்று சூச்சிதம் அப்படின்னு சாதிக்கிறார். எம்பெருமான் ரட்சிக்கக்கூடிய எம்பெருமான் வரவில்லையே, ரட்சிக்கக்கூடிய எம்பெருமான் வரவில்லையே என்ன பற்றி சொல்லிட்டு இருக்கார். அதனால எம்பெருமான் ரட்சகன் அப்படின்னு சொல்லுங்க, ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல, ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்ற எம்பெருமான் ரட்சகன், எம்பெருமான் ரட்சகன் அவன் வரலையே. அதுவும் இல்லாமல் என்னுடைய துக்கத்தை பொறுத்துவதற்கு எம்பெருமான் வரவில்லையே, அவன் வரணுமேன்னு சொன்னாலே அப்பவே எம்பெருமான் ரட்சகன் தான் இருக்கும். ஏன்னா ரட்சகனானு தானே வரல, என்ன நம்ம கஷ்டப்படுவோம். ஒரு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, டாக்டர் வரணும், டாக்டர் வரணும், ஐயோ கூட்டும் டாக்டர் வரலையே அப்படின்னு கஷ்டமா இருக்கும். உடம்பு சரியில்லைன்னா வேற யாராவது பக்கத்தாத்துக்கார வரலையே அப்படின்னு போனோம். அந்த மாதிரியாக என்னுடைய கஷ்டம் தீர்க்கணும்னா எம்பெருமான் தான் வரும், அந்த ரட்சகன் அவன் தான். அதனால அப்படிப்பட்ட ரட்சகனாலே எம்பெருமான் வரவில்லையே வரவில்லையே என்பதாக இவள் பாடுபட்டு இருக்காள், கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் என்பதாக அர்த்தம். இதைத்தான் நின்று உருகுகின்றேனே, இனி நெஞ்சிட தீர்ப்பாரினி யார், முடிய பெறாதே காலகட்டம் எல்லாம், எனக்கு தானம் போனாலும் பரவாயில்ல, முதல்ல பார்த்தோம் நம்ம இன் பார்க்கணும் இல்லையே, உயிர் கூட போக முடியவில்லை, அப்ப காலகட்டம் எல்லாம் நின்று உருகா நின்றேன் என்கிறார் அப்படின்னு இந்த பாட்டினுடைய தாற்பயம். அடுத்த பாசுரம், நின்று உருகுகின்றேனே போல நெடுவானம் சென்று உருகி நின் துளியாய் செல்கின்ற கங்குள்வாய், அன்று ஒரு கால் வையம் அளந்த வினான் வாழான் என்று, ஒன்று ஒரு கால் சொல்லாது உலகோ உறங்குமே. லோகத்துல நான் வந்து நின்று உருகி கொண்டிருக்கிறேன், விடாமல் உருகி கொண்டிருக்கிறேன், என்னை போலவே பார்த்து மாணவன் கூட பாடம் படித்து விட்டது போதும், அதுவும் என்னை போலவே நின்று உருகி கொண்டே இருக்கிறேன். என்னை கேட்டா சின்ன சின்ன நுண்ணிய துணியோடு கூட மழை பெய்து கொண்டிருக்கிறது மாணவன். அப்படி இருக்கக்கூடிய ராத்திரியிலே யாராவது ஒருத்தர் என்னிடம் வந்து எம்பெருமான் வரமாட்டான் என்று சொன்னால் பரவாயில்லை, அன்று ஒரு கால் வையம் அளந்ததினான், முன்பு ஒரு கால் வையம் அளந்தானே, அப்படிப்பட்ட விரான் எம்பெருமானவன் பரம உபகாரனானவன் வருவான் நாம நினைச்சுட்டு இருக்கும் போது அவன் வரமாட்டான், நீயே அவனை எனக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் அப்படின்னு நம்ம கிட்ட இந்த வார்த்தையை சொல்றதுக்காக ஒருத்தர் வேணுமில்ல, அதுவும் இல்லாம நான் கஷ்டப்பட்டு இருக்கேனே. அன்று ஒரு கால் வையம் அளந்த விரான் வாரான் என்று ஒன்று ஒரு கால் சொல்லாது, தோக்கத்துல இதை வந்து ஒரு தூரம் யாராவது சொன்னா பரவாயில்லையே, ஆனால் அப்படி ஒன்னும் சொல்லாமல் அவர்கள் இருக்கும்போது உலகோ உறங்குமே, லோகம் முழுக்க தூங்கிட்டு எல்லாம் தூங்கிட்டு இருக்காரு, நான் என்ன செய்வேன் அப்படின்னு அர்த்தம். நின்று உருகின்றேனே போல நெடுவானம் சென்று உருகி நெஞ்சுமையாய் செண்டல் இல்ல கைங்கொள்ளுவாய், அந்த ஒருகான் வையம் அளந்ததிரான் வாரான் என்றாகிலும் அவன் திறமாக ஒன்று ஒருகால் சொல்லாது உலகோ உறங்குமே அப்படிங்கிற. அதுக்கா வையம் அளந்ததிரான் அவன் வரமாட்டான் அப்படின்னால சொல்ல முடியும், அது சொல்றதுக்கு கூட எனக்கு ஆள் இல்லை. இவன் என்ன நினைச்சுட்டு இருக்கானா, அன்னைக்கு ஒரு நாள் வைய மலர்ந்த பிரான், இவன் உலகத்தையெல்லாம் மலர்ந்த பிரான்னா உபகாரங்கள் இருக்கும், ரொம்ப பரம உபகாரத்தோடு கூட எல்லா சிரசையும் திருவடியை வைக்க அப்படின்னவன் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அந்த ஒரு நாள் லோகத்துக்கெல்லாம் உபகாரமாக உலகத்தை அளந்தவன், அதனால அவன் நமக்காக வருவான்னு நினைச்சுட்டு இருக்கான். அப்ப அவர்கள் எல்லாம் சொல்றானா, அதெல்லாம் கிடையாது, அந்த ஒரு கால் உலகத்தை அளந்தானே தவிர அவன் வந்து இப்போதெல்லாம் நம்ம நினைச்ச போதெல்லாம் வருவான் அப்படிங்கறதெல்லாம் அது கிடையாது. என்ன கேட்டா, அன்றைக்கு ஒரு கால் யாதிர்ச்சிகமாக சீதானத்தனை போக்கி அது அவனுக்கு சுபாவம் உண்டு, அன்னைக்கு ஒரு நாள் செஞ்சுட்டான்னா ஏதோ எதிர்ச்சியா செஞ்சுட்டான் அவன், ஆனா எந்திரமானுக்கு இது சுபாவம் கிடையாது, யார் யார் எப்ப கஷ்டப்படுறாலோ அப்பெல்லாம் போய் முன்னாடி நிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சுபாவம் கிடையாது, ஏதோ அன்னைக்கு ஏதோ நடந்திருக்கும் அப்படின்னு அதை வச்சுக்கோ அவ்வளவுதான் அப்படின்னாலும் ஒரு தோய் ஒன்று சொல்ல முடியும். ஆனா இதை சொல்லக்கூட சொல்லாமல் தோயானவள் உறங்கிக் கொண்டிருக்கிறாள், ஒன்று ஒரு கால் சொல்லாது ஒரு வார்த்தை நிறைய இல்ல எம்பெருமான் வரமாட்டார் அப்படின்னு அனாலோசித குணா குணமாக எல்லா தலையிலும் தன் திருவடிகளை வைத்த உபகாரகன் அவன் வாராதிருக்குமோ அப்படின்னு இவன் நினைக்கிறாளா. அப்போ அந்த தோய் சொல்றாளா, நீ நினையாதே கிடாய், அன்றைக்கு ஒரு கால் யாதும் சிக்கமாக செய்தான், அன்னைக்கு நாள் செய்தான் எதோ செஞ்சுட்டானே தவிர அத்தனை போக்கி அது அவனுக்கு சுபாவம் என்று, அதனால் அவன் வரப்புகிறதில்லை அப்படின்னு சொல்லணும். அப்படியாவது யாராவது சொல்லுவாளா, வரும் என்றும் சொல்ல வேண்டாம், வாரான் என்றார்களும் சொல்லாமையும், இன்னும் வரும் என்று நசை கொண்டு ஜீவித்து இருப்பார்க்கிறே வரும் என்று சொல்ல வேண்டும் என்று கருத்து அழகா சொல்ற. அந்த ஒரு கால் வையும் அளந்தபிரான் வாரான் என்று கொண்டு ஒரு கால் சொல்லாது உலக உறங்குமே காத்திருக்க, ஏன் மாத்தி சொல்லலாமே தோன்றதுமா, அந்த ஒரு கால் வழியை மணந்துவிடான் வருவான் அப்படின்னு சொல்றதுக்கு கூட ஆள் இல்லையே இங்க. அப்படி இல்லாமல் வாரான்னு ஆழ்வாரியேன்னு சொன்னார். அதாவது இந்த நாயகியானவர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டான், யாராவது ஒருத்தர் பேச்சு துணைக்கு கூட ஆள் கிடையாது, யாராவது ஒருத்தர் வந்து பகவானா அவனா ஒண்ணு வரமாட்டா பேசாம படுத்து தூங்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வேணுமோ இல்லையா, அதை சொல்றது கூட ஒருத்தர் இல்லையே அப்படின்னு சொல்றார். இதுல என்ன சந்தேகம்னா, பகவானா அவன் வருவான் எல்லாம் அப்படின்னு அவ சொல்லணும்னு கேட்ட வாரான்னு சொல்ற. அதாவது ஆழ்வார் என்ன எதிர்பார்க்கறான்னா, யாராவது வந்து எம்பெருமான் வரமாட்டான்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கிறான், எம்பெருமான் வருவான்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கல. ஏன் எப்படி அப்படின்னு கேட்டானா, இது வந்து எம்பெருமான் வருவான் வருவான் அப்படின்னு அவ சொல்றான் வச்சுக்கோங்க, நீ கவலைப்படாதமா எம்பெருமான் வருவான், நீ கவலைப்படாதமா எம்பெருமான் வருவான் அப்படின்னா எதுக்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டா, ஆழ்வார் உயிர் பிழைக்கிறதுக்காக சொல்லணும். இதே மெதுவா வருவான் வருவான் நாளைக்கு வருவான் நாளைக்கு வருவான் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி இவரு உயிர் பிழைக்க வைக்கணும்ங்கிறதுக்காக சொல்லணும். ஆனா என் உயிர் தான் முடிய போறதே, நீ ராத்திரி தாங்காது போல இருக்கு, அதனால முடிக்கின்ற இந்த ஆத்மாவுக்கு வருவான்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது, இப்படியும் முடிய போறது அதனால போகட்டும். அவன் வாரான்னாவும் சொல்லலாம் இல்லையோ, வருவான்னு சொல்லாட்டா கூட சொல்ல ஒன்னா வந்தா ஒண்ணு வரமாட்டான் அப்படின்னாவும் சொல்லலாம் இல்லையோ, ஆனா இதை சொல்லுவதற்கு கூட எனக்கு ஆனந்தியே என்பதாக தாத்பரியத்தில் அன்று ஒரு கால் வையம் அளந்தபினான் வாரான் என்று ஒன்று ஒரு கால் சொல்லாது. இந்த ஒரு வார்த்தை இது ஒரு தடவை பல தடவை சொல்ல வேண்டாம், வருவான்னு சொல்றான் தான் பல தடவை சொல்லணும். வருவான் கவலைப்படாத அப்படின்னா மறுநாள் வரக்கானே அப்படின்னா அதுக்குள்ளே அவசரப்படுற வருவான் இரு அப்படின்னு வருவான் வருவான் வருவான்னு சொல்லியே இப்படி கொஞ்சம் காலத்தை ஓட்டலாம், பல தடவை சொல்லணும். ஆனா வாரான் அப்படிங்கறத ஒரு தடவை சொன்னாலே போதும், அவன்லாம் ஒன்று வரமாட்டான் பிசாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னா போதும், சட்டுன்னு பொட்டுல அடிச்ச மாதிரி புரிஞ்சு போயிடும். அது அப்படி ஒரு தடவை சொன்னா போருமே, நான் என்ன பல தடவை சொல்றது அதுன்னு பாக்குறேன். யாராவது ஒருத்தர் ஒரு தடவை எம்பெருமான சக்தி அவன் வரமாட்டான் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, ஆனா ஒன்று ஒரு கால் சொல்லாது. இப்படி எல்லாம் சொல்லாமல் உலகம் உறங்குமே, லோகத்துல மொத்த பேரும் சொல்லிருக்காளே, இந்த விஷயத்தை சொல்ல கூட சொல்லலையே அப்படிங்க. இன்னொரு விதமா அர்த்தம் சொல்லலாம், அன்று ஒரு கால் வையம் அளந்தபிரான் வாரான் என்று ஒன்று ஒரு கால் ஏதோ என்று இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒண்ணு இன்னும் ஒண்ணு என்னன்னா வரும் அப்படின்னு, வாரான்னு சொல்றதுக்கு ஆள் இல்ல வரும்னு சொல்றதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு அதையும் கூட சேர்த்து வச்சுக்கலாம் என்பதாக ஒரு வியாக்கியானம் இருக்கு. இப்படி ரெண்டும் சொல்றதுக்கு ஆள் இல்லையே என்பதாக சொல்ற, அன்று ஒரு கால் வையம் அளந்த வீரான் வாரான் என்று ஒன்று ஒரு கால் சொல்லாது உலகம் உறங்குமே மற்ற பேரும் சொல்லின்றாளே என்பதாக சொன்னார். நின்று உருவுகின்றேனே போல நெடுவானம் செந்துலிகி கந்துளியாய் செல்கின்ற கங்குல்வாய். இந்த ராத்திரி வேளையிலே நின்று உருகுகின்றேனே போல நானு நின்று நின்று ஒரு கால் ஒழியாம துக்கை கதானியாய் நின்று உருகா நிற்கிற என்னை போல விசாலமான ஆகாசமானது. அதாவது ஒரு தடவை கூட இல்லாமல் எப்பவும் நின்று நின்று உருகின்றேன், ஏதோ ஒரு தடவை உருகிட்டு அப்புறம் போயிட்டாங்கிறது இல்ல, உருகிறது தவிர வேற கிடையாது, எம்பெருமானை நினைத்து நினைத்து உருகுவதை தவிர வேற கிடையாது அப்படி நின்று உருகின்றேன். அதே மாதிரி என்ன பார்த்து ஆகாசமும் அதுவும் நின்று உருக ஆரம்பிச்சிருக்கு, என்ன மழை பெய்யுது உருகா நிற்கிற என்னை போலே விசாலமான ஆகாசமானது அதுவும் என்ன நெடுவானம் சென்று உருகி அதுவும் உருக ஆரம்பிச்சிருக்கு. நுண்துளியாய் சின்ன சின்ன கிளியாக அழை பெய்ய செல்கின்ற அப்படி நடந்து கொண்டிருக்கிற கங்குள்வாய் ராத்திரியிலே அப்படின்னு அர்த்தம். இந்த ராத்திரியிலே மலையோடு இருக்கக்கூடிய இந்த ராத்திரியிலே இனி எங்கே எம்பெருமான்லாம் வருவான் வரமாட்டான் என்ற வார்த்தையை சொல்லுவதற்கு கூட எனக்கு ஆள் இல்லாம இருக்குனே, நான் உலகம் உறங்குமே லோகம் எல்லாம் உறங்கி கொண்டிருக்கிறேன் எனக்கு உறக்கம் வரவில்லையே. அன்று ஒரு கால் வையம் மலந்தவிரான் வாரான் என்று இன்று ஒரு கால் சொல்லாது உலகம் உறங்குமே என்பதாக சொன்னார். இப்படி எம்பெருமானை பிரிந்து ராத்திரியிலே ஆழ்வார்பட்ட விஷயங்களை எல்லாம் 10 பாடல்களிலே பார்த்தோம். 11வது பாடல் பலஸ்கிருதியாக வரக்கூடிய பாடல், அதாவது இந்த திருவாய்மொழியை பாராயணம் பண்ணால் அதனால் வரக்கூடிய பலனை சொல்றார். உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானை சிறந்த பொழில் சோ குருகூர் சடகோபன் நிறங்கிளர்ந்த வந்தாதி ஆயிரத்துள்ளி பத்தால் இறந்து போய் வைகுந்தம் சேராவாறு என்பனேயோ. எம்பெருமான் உறங்கிக் கொண்டிருப்பவன் போலே இருக்கிறான், ஆனால் யோகம் செய்யக்கூடிய பெருமான், ஜெகத்ரக்ஷணத்தை சிந்தனை பண்ணக்கூடிய பெருமான். அந்த எம்பெருமானை குறிந்து நம்மாழ்வார் அருள் செய்தார். சிறந்த பொழில்கள் தூண்ட திருக்குறளே வந்த சாமி நம்மாழ்வார் அருள் செய்த ஆயிரத்துல இந்த 10 பாட்டு உயர்ந்ததான பாட்டு. இந்த 10 பாட்டானது யார், இந்த 10 பாட்டை யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் இறந்து போய் வைகுந்தம் சேராவாறு எங்கனே, அவர்கள் இறந்து போன அப்புறம் வைகுந்தம் போகாமல் வேற எங்கதான் போயிடுவான், வைகுந்தம் போகாமல் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிற, அதாவது வைகுந்தம் கட்டாயம் கிடைக்கும் என்பதாக அர்த்தம். இறந்து போய் வைகுந்தம் சேராவாறு எங்கினேயும், சரீரத்தை விட்டு போய் வைகுந்தத்துக்கு போகாமல் எப்படி இருப்பார்கள், வைகுந்தத்துக்கு போவார்கள் கட்டாயமாக அப்படின்னு அர்த்தம். இதுல வைகுந்தம் சேராவாறு எங்கினேயோ அப்படின்னு சொன்னா போதும், இறந்து போய் அப்படின்னு ஒண்ணு கூட சேர்த்திருக்க, அதாவது நிறங்கிழந்த அந்தாதி ஆயிரத்துள் இப்பத்தா, திருவாயுமேல இருக்கக்கூடிய இந்த 10 பாசனங்கள் இருக்கு, இந்த 10 பாசனத்தினுடைய பலனாக என்ன வரும் அப்படின்னு கேட்டா வைகுந்தம் வரும் அப்படின்னு சொன்னான்னு சொல்லுவாங்க. அப்ப வைகுந்தம் வரும்னா இப்பவே வரும் இல்லையே, வர்ற சமயத்துல அது வரும், பின்னாடிதான் வரும். வைகுந்தம்ங்கிறது மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படின்னு இருக்கு, அதனால மரணத்துக்கு பின் வருங்கிறது தெரியும். ஆனா இறந்து போய் அப்படின்னு ஒண்ணு கூட சேர்த்திருக்க, அதுக்கு என்ன தாற்பயம் கேட்டா, இந்த திருவாய்மொழியை யார் அபியாசம் பண்றாலோ அவ வந்து உயிர் தரிக்காது, அவள் அவ உடனே இறந்து போய் வைகுந்தம் சேர்ந்துருவார்கள், உடனே இறந்து போகாமல் இருக்க மாட்டார்கள் என்பதாக இருக்கும். இவ்வளவு ஆச்சரியமான எம்பெருமாண்டிய வியோகத்தை பற்றி அழகாக சொல்லக்கூடிய ஒரு திருவாய்மொழி. அதபடினாலே இவர்கள் இப்படி இறந்து போகாமல் இருப்பார்கள், திருவாமியை பார்த்தா எம்பெருமானை விட்டு பிரிந்து பிரிந்தாலே இவர்கள் தமும் இறக்க வேண்டும், இறந்து போய் வைகுந்தம் சேர வேண்டும், இப்படி சேராமல் இருப்பார்கள். அதாவது அழகாக சொல்ற, இந்த ஆர்த்தியை கேட்டவர்களுக்கு சரீரம் இல்லாது, சரீரம் விட்டால் அவர்களுக்கு பரமபத பிராப்தியும் தப்பாது. ஆழ்வாருடைய அந்த கஷ்டத்தை இந்த 10 பாட்டு அனுபவிச்சுவாருக்கு, அவளுக்கும் அந்த கஷ்டத்தை தாங்க முடியாது, அவள் சரீரமும் விட்டு பிரிய நேரிடும். இப்ப சரீரம் பிரிஞ்சான்னா அப்ப வைகுண்டமும் கிடைக்காது. ஆனால் அப்படி இல்லைங்கிற, இது எல்லாரும் இறந்து போய் வைகுண்டம் இந்த அனுபவம் வந்தா போறோம் இல்லாமல் சாதிக்கிற, இத்திருவாயுமையிலே சொன்ன ஆர்த்தியை அனுசந்தித்தார் எங்கனே தரிக்கும் பலி அப்படின்னு முடிச்சுட்டவர் எப்படி உயிர் தரிப்பா, இந்த நம்ம அவருடைய கஷ்டத்தை பார்த்தா இவ உயிரே போயிடுவது என்பதாக அர்த்தம். இந்த நம்மாழ்வாருடைய பாசனத்தை பற்றி சொல்லும் போது, முதல்ல உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானை சிறந்த பொழில் சொல் குருகோ சடகோகம் சொல் அப்படின்னு சொல்லிருக்க, பெருமான் வந்து உறங்குவான் போலே நித்ரை பண்ணுவான் போலே இருக்கான், யோகம் பண்ணிட்டு இருக்கான், சுவாத்மானுபவ யோகம் பண்ணிட்டு இருக்கான் இல்லாம சாதிக்கிற, சுவாத்மானுபவ ஜனித நிரவதித ஆனந்த மகிம பிரசக்த கைமித்யத்தாரே நித்தரங்க மகார்ணவ சதிருஷனான எம்பெருமானை சொல்லி அலற்றின இத்திருவாய்மொழியில் சொன்ன ஆர்த்தியை அனுசந்தித்தார் எங்கனே தரிக்கும்படி என்கிறார். அதாவது உறங்குவான் போல் யோகம் செய்த பெருமான், உறங்குவான் போல இருக்கான் ஆனா சாத்மா அனுபவ யோகம், ஏன்னா எம்பெருமான் தன்னுடைய ஆத்மாவையும் அனுபவிச்சுட்டு இருக்கான். இந்த சாத்மா அனுபவத்தைக்கு யோகம் இருக்கு, உறங்குவான் போல் யோகி செய்த பெருமானை ஆத்மானுபவ ஜனித நிரவதிக்க ஆனந்த மகிமா பிரசக்த சைமித்தியத்தான் ஆத்மானுபவம் பண்ணிட்டே இருக்காரா, ஆத்மானுபவம் பண்ணி பண்ணி பண்ணி இவர் இருந்திருக்கும் போது நித்தரங்க மகார்ணவ சதிருஷனான எம்பெருமானை சொல்லி, எம்பெருமான் ஆத்மானுபவம் பண்ணிக்கொண்டு உறங்குவான் போலே யோகி செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த ஆனந்தத்தினால என்ன அர்த்தம்னு கேட்டான்னா, ஏ அசையாமல் ஆடாமல் நிக்கறங்க அலை இல்லாத கடல் எப்படி அமைதியா இருக்குமோ அந்த மாதிரி பெருமாள் அமைதியா இருக்கா, பெருமாள் யோகத்தின் இறங்கிறது இருக்கிறார். அதாவது ஆத்மானுபவத்தை பண்ணிட்டு நிச்சலமாக கொஞ்சம் கூட அசைவு இல்லாமல் ஆத்மானுபவத்தை பண்ணிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றி நிறம் கிளர்ந்த வந்தாதி அப்படிங்கிற நிறம் கிளர்ந்த கானம் வின அப்படின்னு அர்த்தம் பார்த்தீங்க, நல்ல பாட்டாக இருக்கக்கூடிய வந்தாதி. ஆயிரத்தில் இவை பத்தா இப்பத்தால் இறந்து போய் வைகுண்டம் சேராவாறு எங்கினேயும், இப்படிதான் இருந்தே அவர்கள் வைகுண்டம் போகாமல் இருப்பார்கள் என்பதாக அர்த்தம். அதனால சரீரம் தெரிக்கிறதே அவனுக்கு கஷ்டம் அப்படின்னு அதையே சொல்ற. இங்க உறங்குவான் போல் யோகி செய்த பெருமானை அப்படிங்கிறது அப்படி நிச்சலமா பகவான் இருக்கார், கொஞ்சம் கூட அசையாமல் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். தியானாச்ச அச்சலத்தஞ்ச அபேட்சியா, அந்த அச்சலத்தஞ்ச அபேட்சியம் இருக்கும். அதாவது பிரம்மசூத்திரத்துல யார் அசையாம இருக்காரோ அவளை அவன் தூங்குற மாதிரி இருக்கான், தியானம் பண்ற மாதிரி இருக்கான், மூச்சு அடைஞ்சு விழுந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்றது உண்டு. தியானம் பண்ற மாதிரி இருக்கானே, தியாயதி பிருத்திவி, பூமி தியானம் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் என்ன அசையாம இருக்கான். மரம் செடியக்கூடியனா காத்துல அசையிலே இருந்தாதான் நல்லா இருக்கும், அசையில நிச்சுக்கோங்க, காத்தே இல்ல மரமே அசையலைனா மரம் தியானம் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்களா. அந்த மாதிரி இப்ப எம்பெருமான் அசையாம இருக்கான்னா எம்பெருமான் தியானம் பண்ற மாதிரி இருக்கான், உறங்குவான் போல் யோகி செய்து அப்படின்னு சொல்லணும். இப்போ அப்படி சொல்ல முடியாது, இங்க எப்படி சொல்லணும் கேட்டானா, எம்பெருமான் தியானம் பண்ணிட்டு இருக்க ஆனா தூங்குற மாதிரி இருக்கான். என்னன்னு ஜெகத் ரக்ஷண சிந்தை தான், தியானம் தான் எம்பெருமானுக்கு வேற ஒண்ணும் கிடையாது, ஜெகத்தை எப்படி ரட்சிப்பது அப்படின்னு. அப்படி உறங்குவான் போல் யோகி செய்த பெருமானை சிறந்த பொழில் சு குருகூர் சடகோபன், சிறந்த பொழில் சு குருகூர் சடகோபன், நிறங் கிளர்ந்த அந்தாதி ஆயிரத்துள் இப்பத்தால் இறந்து போய் வைகுந்தம் சேராவாறு எந்தனையோ. அவர்கள் சரீரத்தை விட்டுவிட் அச்சிராதிகதையாலே போய் வைகுந்தத்தை சேராமல் எப்படி இருப்பார்கள், கட்டாயம் கட்டாயம் போவார்கள் என்பதாக இருக்கும். இது இந்த பாட்டினுடைய, அதாவது கலசுதி பாட்டினுடைய சாரம். தாத்பரிய அர்த்தாவளி ஸ்லோகத்தில் சொல்லுச்சுவீர்த்தியா எதுபோல ஜனநாடு தீர வீரத்த கீர்த்தியா லோகானாம் விக்ரமாச்ச ஆஸ்ரித துரித ஹிருதேஹே அத்புதைஷ்சேஷ்டிதைஷ்ச சக்ராத்யஸ்த்ரான்விதத்வாத் கமல நயனதா சம்பதா வாமனத்வாத் க்ஷீராப்தௌ சேஷசாயி ஜகதவன மகாதீக்ஷிதோ ஜ்ஞாயிதேன. இன்னைக்கு வந்து பாத்திரத்துல கமல நயனதா சம்பதா என்கிறார் தாமரைக்கன் செல்வனும் அப்படின்னு சொன்னார். தாமரை கண் ஆகிற செல்வமுடையவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். எம்பெருமானுக்கு தாமரை கண் இருக்கோ, இது ரக்ஷணத்தை காமிக்கிறது. தாமரை பூ போல கண்ணு, தாமரை பூ போல குளிர்ந்ததாக, தாமரை பூ போல அழகானதாக இப்படிலாம் இருக்கு. எம்பெருமான் ரக்ஷகனானபடினாலே கண்ணுல அந்த அழகு இருக்கும். இப்பவே மனசுல இருக்கிறது கண்ணில் வந்துடும், மனசுல கஷ்டப்பட்டுதான் வச்சுக்கோங்க, அப்ப கண்ணில் தெரிஞ்சிடும். அது மனசுல வஞ்சனம் வச்சுருந்ததான் வச்சுக்கோங்க, அது கண்ணு தெரிஞ்சிடும். ஆடுக்கு அப்படின்ன கள்ளன் அப்படின்னு கள்ளன்கிறது கண்ணு காமிச்சு கொடுத்துரும். அந்த மாதிரியாக எம்பெருமான் ரட்சண சிந்தையிலே இருக்கான் அப்படிங்கறத அவனுடைய திருக்கண்கள் காமிச்சு கொடுக்கறதான். அப்போ அப்படிப்பட்ட திருக்கண்களை உடையவன் கமல நயனதா சம்பதா, கமல நயனன் அப்படிங்கிற ஒரு சம்பத் அப்படிங்கிற ஒரு செல்வம் எம்பெருமானுக்கு தானே இருக்கு அப்படிங்கிற. ஆனால் செஞ்சுவன் தாமரை கண் செல்வன் அப்படின்னு லோகத்தை அழைப்பதற்காக அன்று வாமனாவதாரம் செய்தவன் அப்படின்னு அர்த்தம். ஆக இப்படி எல்லாம் ஜெகத்தை ரட்சித்தவன், தாமரை கண்ணோடு கூட ஜெகத்தை ரட்சித்தவன், வாமனாக அவதாரம் பண்ணி ஜெகத்தை ரட்சித்தவன் அப்படின்னு அர்த்தம். வாமனத்வாத் க்ஷீராப்தௌ சேஷசாயி, அப்படியாக எம்பெருமானை அனுபவிக்கிறார். க்ஷீராப்தௌ சேஷசாயி திருப்பார்க்கடலிலே ஆதிசேஷனிலே சயன்சென்று இருக்கிற பெருமானை பற்றி சொல்றார் அப்படின்னு இங்க சுவாமி ஜெய்சிங் சாய்ச்சிட்டார். ஏன் அதை சொன்னார்னா, கடைசி பாட்டில் உறங்குவான் போல் யோகி செய்த பெருமானை அப்படின்னு சயன திருக்கோளத்தில் இருக்கக்கூடிய பெருமானை பற்றி தான் பாடுவோம். எம்பெருமான் திருப்பார்க்கடலிலே திரு அனந்தாழ்வான் மேலே கண் வளர்ந்து கொண்டு ஜெகத் ரக்ஷணத்திலே ஜாகரூகனாய் இருக்கிறான் தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்காதவங்க. ஜெகத் தர்ஷனத்தை பத்தியே எப்பவுமே சிந்திச்சிருக்கான். ஜெகதவனம்னா ஜெகத் தர்ஷனம், ஜெகத் தர்ஷனங்கிற தீட்சையில இருக்கக்கூடியவன் தெரிஞ்சிருமா அப்படின்னு இந்த இந்த சிறுவாய் மொழியில ஊரெல்லாம் செஞ்சு சிறுவாய் மொழியில அதுவா வலுத்துகிறார். ஜெகதவன மகா தீட்சிதா அஜ்ஞாயித்தேன, அஜ்ஞாயின அறியப்பட்டா தேனான அந்த நம்மாழ்வாராலே கடைசி பார்த்த வரைக்கும் உறங்குவான் போல் யோகி செய்த பெருமானை அப்படின்னு வரைக்கும் அர்த்தத்தை சேர்த்து வச்சு இங்கே அழகாக ஸ்லோகங்களை சொல்லி அதுவும் குறிப்பாக இந்த திருவாய்மொழிக்கு இதுதான். அந்த சாக்ஷா சுவாமி சொல்றார், இதை பத்தி சொல்லும் போது இந்த திருவாய்மொழியிற்குள் இந்த திருவாய்மொழியிலே வேறு ரட்சகர் இல்லை என்று இத்திருவாய்மொழியினை அசகத் சொல்லுகையாலே ஜெகத்ரக்ஷா தீட்சித்துவம் என்கிற பகவத் குணம் இத்திருவாய்மொழிக்கு பிரதிபாதம். வேறு ரட்சகர் இல்லையே, வேறு ரட்சகன் இல்லையே, ரட்சகன் சொல்லும்போது எம்பெருமான் ரட்சகன், வேறு ரட்சகன் இல்லையே அப்படின்னு அர்த்தம். அதனால எம்பெருமான் ரட்சகன்ங்கிறதே திருப்பதிக்கு சொல்ற மாதிரி ஆச்சு. அப்போ ஜெகத்ரக்ஷன் தீட்சிதாக அப்படிங்கிற அர்த்தமானது இந்த திருவாய்மொழியிலே சொல்லப்பட்டது என்பதாக சுவாமி சாதிக்கிறார். அடுத்ததாக அடுத்த திருவாய்மொழி பார்க்கணும். எங்கனேயோ அன்னமீர்கள் என்னை முனிவது நீர், நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவின், சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே என்றதாக ரொம்ப நாள் கழிச்சு தீவிதேச அனுபவம் வரணும், திருக்குறுங்குடி அனுபவம் வரப்போகிறது. அதுவும் திருக்குறுங்குடியிலே இருக்கக்கூடிய நம்பி பெருமாளுடைய அடுவெளிய நம்பி என்று இருக்கக்கூடிய அந்த செம்பெருமானுடைய அழகான திவ்ய ரூபம் சுந்தர நம்பி, அந்த ரூபத்தை பற்றியே அனுபவிப்பதாக பத்து பாசுரங்கள் வரப்போகிறது. அதை நாம் பின்னர் அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.